அக்கா வணக்கம், நான் ரமேஷ். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களோட நம்பிக்கைக்கும் ஐயாவோட முயற்சிக்கும் வெற்றிகள் தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கணும் போது ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது. சரியான ஒரு வார்த்தைகள்லாம் சொன்னீங்க. நீங்கள் பேசும்போது நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு வார்த்தைகள் வரும்போது தெரியுது நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க, உங்களோட எதிர்பார்ப்பு எவ்வளோ பூர்த்தி அடைஞ்சிருக்குன்னு. இன்னொரு வார்த்தை சொன்னீங்க, ஐயா வந்து நெல்லை வந்து இங்கே நட்டு காமிச்சிடுவார், நட்டு செஞ்சு தந்துடுவார் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ரொம்ப ஒரு நல்ல ஒரு செயல்கா. கண்டிப்பாக நீங்கள் சொன்னது தான் நடக்கும். ஒரு சில கற்பனைவாதிகள், ஐயா வந்து காவேரி ஆற்றம் படுகடையில் இருக்காரு, அப்போ ஆற்றம் படுகையில் இருக்காரு, அதனால் நெல் நட்டுறாரு, நீரை சேமிச்சிடறாரு அப்படின்னு நினைக்கிற ஒரு கற்பனை வாதிகளில் வந்து முட்டாளாக்கியிருக்கீங்க. வந்து நீங்களும் நெல்லை நடவு செஞ்சிடலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தி இருக்கு. ஐயாவுக்கு பெரிய ஒரு நன்றியை தான் நான் சொல்லி ஆகணும். நீரை சேமிக்க முடியும், அந்த நீரை எடுத்து பயன்படுத்த முடியும், அந்த நீரை வேறு யாரும் பயன்படுத்த முடியாது அப்படின்றது நீங்கள் தொடர்ந்து பதிவு போட்டீங்க. போரு போட்டாங்க, தண்ணியே கிடையாது, ஆனால் உங்கள் நிலத்தில் மட்டும் தண்ணி இருக்குதுன்னு சொல்கிறீங்க. 1300 அடி, பெரிய ஒரு ஆச்சரியம், ரொம்ப சந்தோஷமான நிகழ்வு. தமிழர் வேளாண்மையை வந்து பார்த்து கொண்டிருக்கும், உற்று நோக்கி கொண்டிருக்கும் எல்லாருக்கும் வந்து பெரிய ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்கீங்க. சந்தோஷம், நன்றிக்கா.